மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சம்ஹாரகனே, எங்கள் கண்ணனை வந்தவனே, பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் துன்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க, காலம் அடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர்களும் இன்னொருக்கும் பண்டையாவத்து கட்டச்சோரா கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா சர்வத்து மதையான நெருக்கிடும் கருத்து இவனை படைச்சு விட்ட கடவுளுக்கு பத்தில் பத்து கடந்திடம் மடிக்கும் பொங்கே நகரம் தன் வருணத்தினம் சொல்ல